திடமுக்தியை தருபவனே நீங்காதிரு எம்முடனே. ஆதவன் கிழக்கே உதித்து விட்டான் விடிமலந்திடுவாய் அருணாச்சலா. கருணையில் வாழ்கின்ற கருணை கடலே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். ஆனந்தம் அருள்கின்ற ஒளிச்சுடரே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் மயோடு மயங்கி நீ உறங்கினாயோ திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். இமையாயிருந்தெம்மை காத்தருளும் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் மலையாய் உரு கொண்ட மாணிக்கமே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். மங்களமருள்கின்ற மகேஸ்வரா திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். மூவுலகும் காக்கின்ற முக்கண்ணனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் மருந்தே ஞான முதல்வா திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். தேவாதி தேவரெல்லாம் வந்து விட்டார் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் தேவாமிருதம் என உனை புகழ்கின்றார் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். அமைத்து பாடுகின்றார் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். நாரத கானத்தில் மகிழ்ந்திடவே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் இளங்குயில்கள் கூவுகின்றன திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். கதிரவனும் உனை காண துடிக்கின்றான் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். மலர்கள் பாமாலை இயற்றி வந்தார் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். புகழ் மாலை சூட்டுகின்றார் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். உண்ணாமுலை அம்மையும் உடன் எழவே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். உலகெலாம் இருள் நீங்கி ஒளி பெறவே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். பஞ்சமுகத்தோனே ஆதிசிவனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். அதிகாலை பொழுதிலே காண வந்தோ திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். தலர்ச்சனைகள் செய்ய வந்தோ திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். தொல்லைகள் நீங்கிடவே வேண்டி வந்தோ திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். நாடுடைய சிவனிலிங்கேசனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். என் நாட்டு மக்களும் வளம் பெறவே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். பதினெட்டு சித்தரும் போற்றும் இறைவா திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். ஜெகமேழுமாளுகின்ற ஜெகநாதனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். நால்வரும் போற்றிய நாகலிங்கனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். அடிமுடி மறைத்து ஓங்கி வளர்ந்தோய் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். அடியாரை காத்திட அடங்கி நின்றாய் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் அண்ணாமுலை உடன் அருளும் அருணாச்சலா திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சர்வேசனே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். திருமஞ்சன நீராடும் தருணம் இதுவே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். தொண்டர் புகழார முழிக்கின்றதே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். வேதங்கள் ஒலிக்கின்ற இசை கேட்குதே திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். இருந்து இசைக்கின்றனர் திருவண்ணாமலையானே சுப்பிரபாதம். சுப்பிரபாதம் சிவ சுப்பிரபாதம் அருணாச்சலேஸ்வரா சுப்பிரபாதம். அருள் புரிவாய் அருணாச்சலா, அருள் புரிவாய் அருணாச்சலா.